காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூவே, இளைய பூவே, பரந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே. சந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே. மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தான்.